செம்பருத்தி பூவே உள்ளம் மள்ளி போனாய் நீரை இல்லையா கண்கள் அறியாமல் கனவுக்குள் வந்தாய் மனசுக்குள் நுழைந்தாய் நீரை இல்லையா உன்னை சுற்றி சுற்றி வந்தே நீரை இல்லையா என்னை சுத்தமாக மறந்தே நீரை இல்லையா அதை சொல்லத்தான் நினைக்கின்றே நான் சொல்லாமல் தவிக்கின்றேன் செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் மள்ளி போனாய் நினைவில்லையா சொல்ல வந்தேன் நெஞ்சில் என்ன அள்ளி வந்தேன் ஒரு நெஞ்சம் தான் அறியும் வானவில் என்ன சொல்ல வந்ததென்று மேகமே உனக்கு என்ன தெரியாதா அள்ளிப்பூ மலர்ந்தது ஏன் என்று வெண்ணிலவே உனக்கு என்ன தெரியாதா ஓ வலியா சுகமா தெரியவில்லை சீரையா புரியவில்லை அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன் நான் சொல்லாமல் தவிக்கின்றேன் செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் மள்ளி போனாய் நினைவில்லையா சொல்லத்தான் நினைக்கின்றே நான் சொல்லாமல் தவிக்கின்றேன்